இங்கு வரும் தோட்டமடி பழத்தோட்டம் வண்டு வரும் தோட்டமடி மலர் தோட்டம் மனிதனுக்கு தோட்டமடி மனத்தோட்டம் அந்த மனிதன் விளையாடுமிடம் பணத்தோட்டம் பணத்தோட்டம் பணத்தோட்டம் மனத்தோட்டம் போடும் என்று மாயவனார் கொடுத்த உடல் பணத்தோட்டம் போட்டதேயடி முத்தமா பணத்தோட்டம் போட்டதேயடி மனத்தோட்டம் போடும் என்று மாயவனார் கொடுத்த உடல் பணத்தோட்டம் போட்டதேயடி முத்தமா பணத்தோட்டம் போட்டதேயடி தங்கத்தால் அழிந்ததேயடி மனத்தோட்டம் போடும் என்று மாயவனார் கொடுத்த உடல் பணத்தோட்டம் போட்டதேயடி முத்தமா பணத்தோட்டம் போட்டதேயடி என் முத்தமா பணத்தோட்டம் போட்டதேயடி ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி என் முத்தம்மா கட்டையிலும் வேகாதடி ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி என் முத்தம்மா கட்டையிலும் வேகாதடி என் முத்தம்மா கட்டையிலும் வேகாதடி மனத்தோட்டம் போடும் என்று மாயவனார் கொடுத்த உடல் பணத்தோட்டம் போட்டதேயடி முத்தம்மா பணத்தோட்டம் போட்டதேயடி இயற்கை குணம் மாறாதடி மனத்தோட்டம் போடும் என்று மாயவனார் கொடுத்த உடல் பணத்தோட்டம் போட்டதேயடி முத்தமா